வஞ்சிரம் ஜல்லா சோரங்கி பாலுகா மார்பு முச்சங்கி இலசா ரொய்யா என்ற காய் உலசா பார பொம்மிடாய். வஞ்சிரம் ஜல்லா சோரங்கி பாலுகா மார்பு முச்சங்கி இலசா ரொய்யா என்ற காய் உலசா பார பொம்மிடாய். அதி பாயசம் அல்ல உண்டே ஓ பாயசன் பாட்டில் கண்ணீரன் போஸ்டர் எஸ் எ ஃப்ரெண்டே சாலுரா.